கொட்டு கொட்டு மேளங்கொட்டு, கட்டு கட்டு பாலங்கட்டு, இதயத்தை இதயத்துக்கு இணைக்க பாலங்கட்டு. சொர்க்கத்தில் மரமடித்து கட்டின பாலந்தான், கட்டி வச்ச துன்பம் இங்க ஒரு கரைதான், இன்பம் அங்க மறு கரைதான், ரெண்டுக்கும் மத்தியில ஓடும் பாலம் எது. பாவம் செஞ்ச கர கழுவ நினைக்கும் பூமிதான், நரம்பெடுத்து எழுப்பின பாலம் எது, குழந்தை பாலாது. வானத்துல மீன் பிடிச்சு ரசிக்கும் வயசுதான், எல்லாருக்கும் வேணும் அந்த குழந்தை மனசுதான். சொல்லடி ஞான பொண்ணு, ரெண்டுக்கும் பாலம் எது? பதையில முள்ளி இருக்கும் குட்டினா கட்டாதே. கட்டாது